ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணி ந்யஸ்தபாரம் தத் சம்ப்ராப்தாகமாந்த த்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ர்யம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணாலப்த மோக்ஷாஸ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருதபூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பித பரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குருத்தமேன யமினஹ ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்த ஸ்ருத்ய வதம் சயுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிக மணிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யத்பதாம்போருஹ த்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். அதாவது இந்த மார்கழி மாசம் எம்பெருமான் கீதையில கண்ணன் எப்படி வந்து மாசானாம் மார்கசீர சோகம்னு இந்த மார்கழி மாசத்தினுடைய உயர்த்தியை பத்தி அருளி செய்தானோ, அந்த உயர்ந்த மாதத்துல எம்பெருமானப்பட்டியும் எம்பெருமாட்டிய பத்தியும் எதாமதி நம்ம ஆச்சாரியர்கள் சொன்ன வழியில நாம வந்து சிந்திக்கிறதுக்காக பற்பல உபன்யாசங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்படி இந்த உபன்யாசங்கள் எல்லாம் பெருமாள் பிராட்டியினுடைய குணங்கள், அதாவது மகாலட்சுமியினுடைய குணத்தையும் எம்பெருமான் சிவன் நாராயணனுடைய குணங்களையும் அவனுடைய அதிசயமான சேஷ்டிதங்கள் அவன் செய்தருளின அதிசயமான காரியங்கள் எல்லாத்தையும் பற்பல வித்வான்களும் பாகவதர்களும் அங்கங்க உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கா. அப்படி ஒரு ஆச்சரியமான சமயத்துல ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயார பத்தின நான்கு ஸ்லோகங்கள், அந்த நான்கு ஸ்லோகங்களை வந்து அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையா, அவதாரிக்கைனா ஒரு முன்னுரை மாதிரி, அதற்கு ஏற்பட்ட மூன்று தனியன்கள், சதுஷ்லோகி நான்கு ஸ்லோகங்கள், அதற்கு முன்னாடி ஒரு மூன்று தனியன்கள் வந்து யாமுன முனின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தாருக்கு இருக்கு. அந்த மூன்று தனியன்கள்ல முன்னாடி முதல் தனியனா இருக்கக்கூடிய சுவாதயன்னு இஹ சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹா தம்பந்தே யமுனாக்வயம்ன்ற தனியன போன உபன்யாசத்துல யதாமதி ஆச்சாரியர்கள் அளிச்செய்த பிரகாரம் எப்படி வந்து வேதத்தின் அரியதொரு கருத்தை ஆளவந்தாரானவர் நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனின்னு சொல்லுவா, கையில தூக்கி அப்படி கொடுத்துட்டு இதுதான் வஸ்து அப்படின்னு சாப்பிடறதுக்கு எப்படி அம்மா கொடுக்கிறாளோ அப்படி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமா அவர் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர பாடங்கள், அதாவது சதுஷ்லோகி மற்றும் ஸ்தோத்திர ரத்னம். இதை தவிர கீதைக்காக கீதார்த்த சங்கிரகம்னு ஆச்சரியமா 18 அத்தியாயங்களுடைய சுருக்கத்தை அருளி செய்திருக்க, இப்படி எண்ணற்ற பற்பல கிரந்தங்கள், கிட்டத்தட்ட 8 கிரந்தங்கள், 8 முக்கியமான ஒர்க்ஸ் ஆஃப் ஆளவந்தார் அப்படின்னு சொல்லலாம். 8 அவருடைய அந்த அஷ்டலக்ஷ்மியும் அப்படியே அனுகிரகம் பண்ண மாதிரி 8 விஷயங்களை அனுகிரகம் நமக்காக பண்ணியிருக்க. அந்த 8ல சதுஷ்லோகியும் ஒண்ணு. அந்த சதுஷ்லோகிக்கு நம்ம சதுஷ்லோகிய புரிஞ்சுக்கணும்னாலே நமக்கு தேசிகன் தேவைப்படுற, ஏன்னா தேசிகன் இல்லாத நம்ம சதுஷ்லோகிய புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது ஒரு கருத்து. ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு ஒரு சஹசிரநாமம் ஏற்பட்டிருக்கு. அந்த சஹசிரநாமத்துல தேசிகனை பத்தி சாய்க்கும் பொழுது ரொம்ப அழகா கோபாலாரிய மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியர் சொல்ற, லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது மகாலட்சுமியை பத்தி நிறைய பேர் தவறான கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலாம், அதாவது தவறான அபிப்பிராயங்களை வச்சிருந்தாலாம். மகாலட்சுமின்னா அது ஏதோ பூஸ்டிங் சக்தி மாதிரி, அது ஏதோ உடம்புல இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு சில பேர் கற்பனை பண்ணா, சில பேர் மகாலட்சுமி வேற கிடையாது அப்படின்னு பெருமாளுக்குள்ளேயே இருக்கிற ஏதோ ஒண்ணு அப்படி இப்படி கற்பனைகள். அதாவது இதெல்லாம் சாஸ்திரம் பிரமாணமா நீங்க கேட்காதீங்க, சாஸ்திரத்துக்கு ஒரு பிரமாணமும் இல்லை இந்த மகாலட்சுமி பத்தி இப்படி வார்த்தைகளுக்கு. ஆனா அவர்கள் பண்ண கற்பனைகள், அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் சாஸ்திரம்ன்ற வாழை கொண்டு அறுத்து எரிஞ்சார் தேசிகன். அதுக்கு முக்கிய உபகாரம் செய்தது அந்த ஆளவந்தார் சாதிச்ச சதுஷ்லோகின்ற கிரந்தமும், அதே மாதிரி கூரத்தாழ்வான் சாதிச்ச ஸ்ரீஸ்தவம், அதே மாதிரி பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் சாதிச்ச ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு இந்த பிராட்டியை பத்தி நம்ம ஆச்சாரியர்களுக்கு பிராட்டி மேல அதீத வாத்சல்யம். ஏன்னா வைஷ்ணவமே ஸ்ரீ வைஷ்ணவம்னா எடுத்து இல்லையா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வைஷ்ணவம். எப்படி கார்த்தி மாசம் இதுக்கு முன்னாடி கார்த்தி உபன்யாசத்திலே அப்படின்னு சொல்லியிருப்பேன், கார்த்திகை மாசம் அப்படின்றது பிராட்டியை வழிபடக்கூடிய மாசம். ஏன்னா விளக்குல லக்ஷ்மி ஸ்வரூபம் அப்படின்னு விளக்க தாயாரா வழிபட்டு மார்கழியில பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான வழிபடுற மாதிரி இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அப்படி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சேவிக்கிறது அப்படின்ற அந்த தொன்று தொட்டு வந்த வேத மரபை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு செம்மையான ஆச்சாரியர் ஆளவந்தார். அப்படி ஆளவந்தார் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தேசிகன் தேவைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சதுஷ்லோகி. இந்த சதுஷ்லோகிக்கு அழகாக தேசிகனே ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் ஒரு உரை எழுதியிருக்காரு. என்ன உரை அப்படின்னா சதுஷ்லோகி பாஷ்யம் அப்படின்னே உரை எழுதியிருக்கார். அது ரகசிய ரக்ஷான்னு சொல்லுவா, சதுஷ்லோகி பாஷ்யம்னு சொல்லுவா. அது அந்த பாஷ்யத்துல உள்ள அரிய கருத்துக்களை பின்னாடி வரப்போற உபன்யாசங்கள்ல நாம சேவிக்க போறோம். அதை தொடாத தேசிகனை சேவிக்காத ஆளவந்தார் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பாஷ்யக்காரரை போல இருக்கிறவாளுக்கு ஆளவந்தார் புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருப்பார். ஆனா நம்ம போல இருக்கிறவாளுக்கு தேசிகனை புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். தேசிகன் காண்பிக்கலன்னா இத்தனை ஆச்சாரியர்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுருக்க சொல்லக்கூடியவா, அவர்களுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப சுருக்க இருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு சரியாக நமக்கு விளக்கி நமக்கு ஒரு சதாச்சாரியனா இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய அனுபவிச்ச அந்த பிரகாரம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஆளவந்தார் அருளி செய்த அந்த சதுஷ்லோகிக்கு மூன்று தனியன்கள். அதுல இரண்டாவது தனியனா இருக்கக்கூடியது யத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அகம் நான் எது எந்த ஆளவந்தாருனுடைய பதாம்போருக திருவடி தாமரைகளை தியான, அதாவது ஆளவந்தாரினுடைய திருவடிகளை தியானம் செய்தால் அசேஷ கல்மஷம், அதாவது என் மனசுல இருக்கக்கூடிய அத்துணை தவறான பாபங்களும் எண்ணங்களும் போக்கி ஒரு பரிசுத்தனாக ஆகிவிடுவேனோ, அதே போல நானும் ஒரு பொருட்டாயிடுவேன். ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, இன்று என்னை பொருளாக்கி அப்படின்னு சொல்றாருல்ல, இந்த என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அப்படின்னு திருவாய்மொழியில சாய்க்கிறார் பாருங்க பெருமாளை பார்த்து. என்னை ஒரு பொருளாக்கி நான் என்ன ஒரு வஸ்துவாக்கினான்னு சொல்றது இல்லையா, அதாவது கண்ணினு சிறுத்தாம்புல ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரை பார்த்து மதுரகவிகள் ஆச்சரியமா அனுபவிக்கலையா, அதாவது பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் வழியூழ் குருகூர் நம்பி. அப்படி இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் திருத்தி பணிகொள்ளுதல்ல தந்தைய போன்றவர் ஆளவந்தார். இப்ப என்ன சுவாமி அவர் திருத்தி பணிகொள்றார் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அப்படி நம்மளெல்லாம் வந்து திருத்தி வஸ்துதாம், நம்மளெல்லாம் ஒரு பொருளா ஆக்கி வச்சவர் அந்த ஆளவந்தார். அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு நான் தம் யாமுனேயம் நமாமி, அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த தனியன்ல. இந்த தனியன்ல நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. என்ன முதல் விஷயம் அப்படின்னா, இதற்கு முன்னமே நீளவந்தின்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீளவந்தின்னும் வினையுடம்பொன்றி விழுந்து உழலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோமெனி அல்வழக்கே அப்படின்னு சாய்ச்சார். அதாவது இந்த கர்மான்றது ஒரு சக்கரம் சுவாமி, இந்த மொத்த ஒரு சம்சாரம்ன்றது ஒரு சக்கரம், அதாவது பிறப்பிறப்புன்றது ஒரு சுழல், பிறப்பு இறப்பு நடந்துட்டே இருக்கு. எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியல, எத்தனை லட்சம் கோடி ஜென்மங்கள் எடுத்தோன்னு தெரியல. இப்ப நமக்கு கிடைத்தது மனித பிறவி. ஏன்னா துர்லபமானது மனுஷ தேகம்னு எல்லாராலையும் சொல்லப்படுறது. தமிழ்லையும் சொல்லும் பொழுது அழகா மனிதனாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லப்பட்டது. அப்ப அப்படி மனுஷன்ற ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சதுனால அந்த சரீரத்திலேயே ஆளவந்தார் அடியார்களா இருக்கிறது அதோட உசத்தியும் காமிக்கிறார் இந்த பாசுரத்தினால தேசிகன். இப்ப தேசிகன் எப்படி ஆளவந்தார் அனுபவிச்சிருப்பாருன்னு பாருங்க. ஏன்னா ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே அப்படின்னு சாதிச்சார். போன தரமே அதை சாதிச்சே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நன்னா விஸ்தரிச்சு சொல்லணும்ன்றதுனால திருப்பி அந்த பாசுரத்தை எடுத்துன்னு சொல்றேன். அதாவது இந்த சம்சாரம்ன்றது ஒரு பெரிய சுழல், அந்த சுழல்ல நாம மாட்டிக்காம இருக்கணும்னா அதற்கு ஆளவந்தாரினுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. எப்படி அப்படின்னா, அவருடைய கிரந்த ரூபமாக தான் அவர் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னம் சதுஷ்லோகி. அதே மாதிரி ஆகம பிராமாண்யம் ஏன் மாட்டிக்க மாட்டோம்னு சொல்ற, அதாவது ஆளவந்தார் பண்ண மகோபகாரம் பெரிய உபகாரம் என்னன்னா பாஞ்சராத்திர ஆகமம் பிரமாணம்னு ஸ்தாபிச்சது. அதாவது சில துர்வாதிகள் சில தவறான வாதத்தை செய்பவர்கள் என்ன பண்ணான்னா பாஞ்சராத்திரம் பிரமாணம் கிடையாதுன்னு வாதம் பண்ணான். சுவாமி கோவில்ல பெருமாளை ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு ஆகமம். ஆகமங்கள் ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்துல, ஒன்னு பாஞ்சராத்திர ஆகமம், மற்றொன்று வைகானச ஆகமம். வைகானச ஆகமத்தை ஒற்றுக்கொண்டு பிளவை ஏற்படுத்துவதற்காக பாஞ்சராத்திரத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா சில பேர். அதை கண்டித்து முதல் முதல்ல ஆகம பிராமணியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணேர் ஆள வந்தார். அப்ப பாருங்க, ஏன் நம்ம அந்த பிறவி சுழல்ல மாட்டிக்க மாட்டோம்னா, ஆகமங்களுடைய கருத்தெல்லாம் எடுத்து காண்பித்தவர் ஆள வந்தார் தான். அப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜர் பல கிரந்தங்களை அருள் செய்தார். ராமானுஜர் அதுக்கப்புறம் ராமானுஜரை தொடர்ந்த அதே மடைப்பள்ளி வந்த மனத்துல வந்த சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருள் செய்தார். இதெல்லாம் பின்னாடி நடந்தது. ஆனா ஆகமங்கள், பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு இன்று ஒரு நல்ல பெயர். இன்று கோவில்கள்ல ஆராதனை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் மேல நமக்கு ஒரு அதீதமான விசுவாசம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் ஆள வந்தார்ன்ற ஆச்சாரியர். அதனாலதான் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல சாய்க்கும் போது பத்மாபோக்யம் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயான்னு சொல்ற. ஏன் ஆச்சாரியர்கள்லயே யாமுனேயர் தான் ரொம்ப வஸ்தியானவர்னு பாதுகா சகஸ்திரத்துல சேஷ பத்தின்ற பத்தியில சாய்க்கிறார். எப்படிப்பட்ட ஆச்சாரியர் அப்படின்னா, ஆச்சாரியர்களுக்கு தலைமை பீட்டமா விளங்கக்கூடியவர் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயா, முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய ஆச்சாரியர். அப்படிப்பட்ட ஆளவந்தாருடைய திருவடியை வணங்குறேன் தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. பதாம்போருகத்யான வித்வஸ்த அசேஷ கல்மஷ. கல்மஷம், கல்மஷம்னா நமக்குள்ள பாபங்கள். அந்த பாபங்கள் வித்வஸ்தம், நன்றாக போக்கப்பட்டன. அதாவது போக்குறதுன்னா ஆத்துல அலம்பி தள்ளுற மாதிரி இல்ல, பாதி அலம்பினா மாதிரியும் பாதி அலம்பாத மாதிரியும் அப்படி அர்த்தம் இல்ல. நன்றாக போக்கப்பட்டது. நன்றாக போக்கப்பட்ட அனைத்து கல்வசங்கள்னாலேயும் எப்படி எதனால போக்கப்பட்டது? எத்பதாம்போ ருகத்தியான, எந்த ஆளவந்தாரினுடைய திருவடி தாமரைகளை நான் என்றும் மனதார நினைக்கிறேனோ. அதுக்கு தேசியன் வியாக்கியானம் பண்ற மாதிரி இந்த பாசுரமும் இந்த பாதுகா சகஸ்திர ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அப்ப பாதுகா சகஸ்திரத்துல ஏ அக்ரணீர் யாமுனேயான்னு சொல்றாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை போக்கறதுக்காக கீதையின் உண்மையான அர்த்தம் என்னன்னு முதல் முதல்ல அறிவித்தவன். கீதைக்கு சரியான அர்த்தம் என்ன? எம்பெருமான்னு ஒருத்தன், அவன் இந்த சிதஜித் விசிஷ்டமான எம்பெருமான். அதாவது அறிவுள்ளது அறிவற்றது அப்படின்னு ரெண்டு வஸ்துக்கள் தான் லோகத்திலேயே மொத்தமா இருக்கு. நீங்களே எடுத்து பாருங்களேன், நாமெல்லாம் அறிவுள்ளவாள், அறிவற்ற வஸ்துக்கள் லோகத்துல எத்தனையோ இருக்கு. அப்ப ரெண்டு கேட்டகிரி தான், ஒன்னு அறிவுள்ள வஸ்து, இன்னொன்னு அறிவுள்ளாத வஸ்து. அறிவுள்ள வஸ்துவை சேத்தனம் சேத்தனம்னு சொல்லுவோம், அறிவில்லாத வஸ்துவை அச்சேத்தனம்னு சொல்லுவோம். இந்த அறிவுள்ள வஸ்துவையும் அறிவில்லாத வஸ்துவையும் தனக்கு உடம்பாக கொண்டவன் தான் அந்த ஸ்ரீமன் நாராயணன். பருவ சுவாமி இவ்வளவு பெரிய ஆச்சரியமான கீதையின் உட்பொருளை கீதார்த்த சங்கிரகத்துல முதல் முதல்ல இத அருளி செய்தவர் ஆளவந்தார். அப்ப ராமானுஜர் பண்ணலையான்னா, பண்ணிருக்க. ராமானுஜர் ஆளவந்தார், தன் ஞான ஆச்சாரியரான ஆளவந்தார் எதை செய்தாரோ அதை எடுத்து வைத்து பெரிய விஷயமாட்டி நன்றாக ஸ்தாபித்து வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்னு சொல்லக்கூடிய அத்துணை பாஞ்சராத்திர ஆகமம்னு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தி எல்லாத்தையும் கொண்டு ராமானுஜர் நன்றாக உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தினார். அதற்கு யார் சுவாமி கீழே பேஸ்மெண்ட் போட்டது? பேஸ்மெண்ட் போட்டது ஆளவந்தார் தானே. அப்ப நாதமுனிகள் தொடங்கி அந்த ஓரான் ஓர் வழி வந்த சம்பிரதாயத்துல வந்து ஆளவந்தார் ஒரு மகதாச்சாரியர். அவரினுடைய அவரை தியானம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தவறான அத்துணை எண்ணங்களையும் அறுத்து எறிந்தவர். அதாவது பிராட்டிக்கு தவறான சில கோட்பாடுகள் சொல்லப்பட்டன, அந்த கோட்பாடுகளை அறுத்து எறிந்தவர் ஆளவந்தார். அதே போல எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய பாஞ்சராத்திரம் தவறென்று சிலர் முழங்கினார்கள். அதுல அதாவது மொத்த பாஞ்சராத்திரத்தையும் ஒத்துக்க மாட்டா, கொஞ்சம் ஒத்துண்டு கொஞ்சம் ஒத்துக்கிறது இல்ல, அதனால கொஞ்சம் ஒத்துண்டு பெருமாளே தன் திருவாய் மலர்ந்தழுகிறது. பாஞ்சராத்திரம் என்னவோ நேத்திக்கு ஒருத்தர் உட்கார்ந்து எழுதினார், முந்தானத்திக்கு ஒருத்தர் உட்கார்ந்து எழுதினது இல்ல சுவாமி, சாட்சாத்து நாராயணனே வந்து அருளி செய்தது. ஐந்து ராத்திரிகள் அருளி செய்த பாஞ்சராத்திரம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆகமம். ஆகமம் வந்து பெருமாள் ஆராதனை பண்ணக்கூடிய விஷயங்களை பெருமாளே சொன்னது. அப்படிப்பட்ட அந்த ஆகமத்தை அருளி செய்த அந்த பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமாணிகத்தை, ஏதாவது பிராமாணிகம்னா என்னன்னா, அதற்கு வந்து உண்மையிலேயே அந்த பிராமாணிகத்தைய கொண்டு வரணும் சுவாமி. பிராமாணிகத்தைனா அதுக்கு அதுதான் சரின்னு ஸ்தாபிக்கணும். அப்ப அதை முதல் முதல்ல செய்து காண்பித்தவர் ஆளவந்தார், அதற்காக அவரை சேவிக்கணும். சரி, அது மட்டும் போருமா? கீதையின் உண்மை பொருளை உணர்த்த வேண்டாமா? ஏன்னா கீதையை எடுத்தாதான் யார் பரமாத்மா தெரியவே மாட்டேன்றது. கீதைக்கு தான் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்கா, கீதைக்கு இன்னி வரைக்கும் உரை வந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தெளிவான உரை பிறக்கவில்லையானா? இல்ல, தெளிவான உரை பிறந்து விட்டது, உரைய ஒழுங்கா படிக்காம விட்டான். ஆளவந்தார் அழகிய கீதார்த்த சங்கிரகம்ன்ற பாசுரத்தை அருளினார், ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்தை. அதை தொடர்ந்த ராமானுஷர் கீதா பாஷ்யம்னு அருளினார். அதை தொடர்ந்த சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகை அப்படின்றத அருளினார். தேசிகன் பார்த்தார் எல்லாத்த விட தமிழ் தான் சௌகரியம், தென்மொழியாம் தேன்மொழின்னு ஸ்ரீமத் திருக்குறள் சாய்ப்பார். தேன்மொழி தென்மொழி அப்படி இருக்கக்கூடிய இந்த திரவிட பாஷையாம் தமிழ் மொழியில அந்த அழகான பாஷையில என்னத்தை அருளி செய்த, கீதார்த்த சங்கிரக பாட்டை அருளி செய்த தேசிகன். அப்ப பாருங்க சுவாமி, 20 பாசுரங்கள்னால 18 அத்தியாயங்கள்ல என்ன சொல்லப்பட்டதோ, 700 ஸ்லோகங்கள்னால என்ன சொல்லப்பட்டதோ கீதையில, அதை 20 ஸ்லோகங்கள்ல ஆள வந்தார் அடக்கினர். அதே மாதிரி 20 பாசுரங்கள்ல தேசிகன் அடக்கி காண்பிச்சார். இப்ப அனத்தியன காலம், அனத்தியன காலத்துல நீங்க எல்லாம் நிச்சயமா கீதார்த்த சங்கிரகத்தை கத்துக்கணும். ஏன்னா கீதார்த்த சங்கிரகத்துல கீதையின் உண்மை பொருள் யாரு, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மான்னு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சிருக்க. அப்படி இருக்கக்கூடிய கீதையை அருளி செய்த ஆள வந்தார். அப்ப நமக்கு வரக்கூடிய தவறான எண்ணங்களை எல்லாம் போக்கி நம்ம வந்து சரியா வழி நடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியர். ஆச்சாரியானாம் அக்ரணீயா, அக்ரணீர் யாமுனேயா, அக்ரணீர் தான் முன்னே நடத்தி செல்லக்கூடிய ஆச்சாரியரா இருக்கக்கூடியவர் இந்த ஆள வந்தார்னு இந்த தனியன் சொல்றது. அப்படி இந்த தனியன்ல என்ன சிறப்பு இருந்தது அப்படின்னு நாம இப்ப திருப்பி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, இவர் செய்தருளின உபகாரம், ஆளவந்தார் செய்தருளின உபகாரம் என்னென்ன அப்படின்னா, ஒன்று நமக்கு கிரந்த முகேன அருளி செய்து, அதாவது ஒரு புஸ்தகமா கொடுத்தாதான் எது சரி எது தப்புன்றத முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து எல்லா விஷயங்களையும் சரியா இருக்கான்னு சொல்ல முடியும். அப்படி பல புத்தகங்களை அருளி செய்து நமக்கு அந்த புஸ்தகத்தின் மூலமா மாத்திரம் ஞான புஸ்தகத்தை படிச்சாலே ஞானம் வந்தோடனே எல்லாரும் புஸ்தகத்தை எடுத்து படிச்சிருவாளே, அப்படி இல்லை. அதற்காக ஒரு சதாச்சாரிய பரம்பரையை அழகா உருவாக்கி கொடுத்திருக்காரு. பாருங்க, ஆளவந்தாருக்கு பின்பு தோன்றிய ஆச்சாரியர்கள் 5 பேர் வந்து ராமானுஜருக்கு ஆச்சாரியரா இருந்தா. ஆளவந்தார் பார்த்த நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆளவந்தாரனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பின்னு ஒரு ஆச்சாரியர். அந்த மணக்கால் நம்பி சுவாமி வந்து நாதமுனிகளுடைய பரம்பரையில வந்தவர். நாதமுனிகள் உய்யக்கொண்டார்ன்ற தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட என் பேரனுக்கு இதெல்லாம் தகுந்த நேரத்துல உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாதமுனிகள் பரமோதத்திற்கு எழுந்தருளி விட்டார். அதற்கப்புறம் உய்யக்கொண்டாருக்கும் சமயம் கிடைக்கவே இல்லை, அவர் அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிகள்கிட்ட சொல்லிட்டார். மணக்கால் நம்பி பார்த்தார், என்ன சுவாமி நான் ஒரே ஒருத்தந்தா இருக்கேன், இந்த சரணாகத்தினா என்ன அப்படின்னு இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும், இல்லைன்னா சரணாகதி சம்பிரதாயமே இல்லாம போயிடும், எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணால் அல்லது மோட்சம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த சரணாகதி, மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த சரணாகதி மார்க்கம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த கீதையின் பொருளை எப்படிதான் சொல்றதுன்னா, அப்ப சொல்றதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி எப்படியோ அப்படி இப்படியும் தூது விளக்கீரையை கொடுத்து அவரை எப்படியோ பார்க்க அனுமதி கேட்டு அப்புறம் சொல்லி வைத்து நீண்டவ பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவன்னு சொல்லக்கூடிய அந்த தனஞ்சய விவர்தனத்தை, அந்த பெருமாளுடைய அந்த தனத்தை காண்பிச்சு கொடுத்த அந்த எம்பெருமான் சயனத்துக் கொண்டிருக்கிறானே ஸ்ரீ ரங்கநாதன், அந்த ரங்கநாதனை காண்பித்து கொடுத்து இதுதான் சுவாமி நாதமுனிகள் உமக்காக வைத்துட்டு போன சொத்துன்னு அந்த பெருமாளை காண்பித்து கொடுத்த. அதுக்கப்புறம் ஆள வந்தார் பார்த்த, இந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் ராமானுஜருக்கு வந்துடக்கூடாது, நமக்குதான் ஒரு ஆச்சாரியன் பாவம் ரொம்ப கட்டப்பட்ட, நமக்கு அப்புறம் வர்றது நிறைய பேர்கிட்ட போனோம்னு சொல்லி நிறைய ஆச்சாரியர்களை ராமானுஜருக்காக தயார் பண்ணி வச்சுட்டு போனேன். ஒரு பெரிய நம்பிகள் என்ன, திருமலை நம்பிகள் என்ன, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்ன, திருவரங்க பெருமாளரையர் என்ன அப்படின்னு இப்ப 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு வரா. இப்ப அந்த 5 ஆச்சாரியர்களை அனுகிரகம் பண்ணி வைத்துட்டு இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிரந்த முகேனவும் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணார், அதே மாதிரி ஆச்சாரிய முகேன. அப்ப 2 காரியங்கள் நமக்காக ஆளவந்தார் செய்தருளியிருக்க. ஒன்னு நாதமுனி ஆழ்வார் பெருமாள் தொடங்கி பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் நாதமுனிகள் நம்மாழ்வார் நாதமுனிகள் வந்த சம்பிரதாயத்தை, ஆளவந்தாரிடம் வந்த சம்பிரதாயத்தை திருப்பி ராமானுஜருக்கு கொடுத்து ராமானுஜரை ஒரு சிம்மத்தை போல உக்காத்தி வைக்கணும் இந்த சம்பிரதாயத்துக்கு. நாம அதுக்கு அப்ப இருப்போமோ மாட்டோமோ பரமபதத்திற்கு எழுந்தருளி விடுவோம். அதற்காக ஆச்சாரியர்களை தயார் செய்து வைத்தார். பின்புள்ளார் எல்லாரும் படித்து என்ன வேதம் சொல்றது, திரைய சுதுர்கிரகம் திரையந்தார்த்தம், மிகவும் மறைந்து கிடக்கின்ற வேதத்தின் அரிய கருத்து என்ன, நாராயணன்தான் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை தன் புஸ்தகங்கள்ல நன்றாக ராமானுஜருக்காக பின்னாடி அதையும் பதிவு செய்து விட்டு போனார். அப்ப 2 உபகாரங்கள் செய்திருக்க, ஒன்னு தனக்கு பின்பு ராமானுஜருக்கு ஏற்படக்கூடிய புஸ்தக ரூபமான அந்த கைங்கரியம், பின்பு ராமானுஜருக்கு வேண்டிய ஆச்சாரியர்களையும் தயார் பண்ணிட்டு போயிட்டேன். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். இதுக்கு அழகா சொல்லணும்னா சிவ தேரெழுந்தூர் ஆண்டவன் சொல்லலாம். தேரெழுந்தூர் ஆண்டவன் தனக்கு பின்னாடி பற்பல ஆச்சாரியர்களை உருவாக்கினர். ஆக்கூர் ஆண்டவன், தென்பரை ஆண்டவன், திருக்குடந்தை ஆண்டவன் போன்ற பற்பல ஆச்சாரியர்களை உருவாக்கினர். அதே போல பாதுகா சகஸ்திரம்ன்ற அரியது ஒரு புஸ்தகத்துக்கு வியாக்கியானமும் பண்ணிட்டு போனேன். அப்ப ரெண்டு உபகாரம் பண்ண ஆச்சாரியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் சொல்லலாம், பல ஆச்சாரியர்கள் சொல்லலாம். அடியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் ஒரு உதாரணமா காண்பித்தேன். இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனை சாய்க்கலாம். இப்படி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் நம் பரம்பரையில் வந்துள்ளனர். அத்துணை ஆச்சாரியர்களும் நமக்கு இந்த மாதிரி உபகாரத்தை பண்ணிட்டு போயிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த யாமுனேயர் எப்படின்னா, நமக்கு நம் பாபங்களை எல்லாம் போக்கி நம்மளை சீரிய வழியில நடத்துறதுக்கு ஒரு சதாச்சாரிய பரம்பரையும் கொடுத்து, புஸ்தகங்களையும் நம்ம கையில கொடுத்து, அரியதொரு பொக்கிஷம், வேதத்தின் பொக்கிஷத்தை நம்ம கையில அனுகிரகிச்சுட்டு போனவர். சரி, வஸ்துதாம் வஸ்துதாம்னா என்ன அர்த்தம்? நம்மளெல்லாம் ஒரு பொருளாக்கினர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருளாக்கினர்னா, யாருக்கு பெருமாளை தெரியலையோ, அதாவது பரமாத்மாவை தெரியலையோ, அவன் இருந்தும் இல்லாதவனா போயிடுறான். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வஸ்துவை வாங்கியிருக்கோம், அந்த வஸ்து அதுக்கு பயன்படலைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே, அதாவது ரொம்ப உயர்ந்த கண்ணாடி வாங்கியிருக்கோம், அந்த உயர்ந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்தாங்க உடஞ்சு போயிடுச்சுனா எவ்வளவு வருத்தப்படுவோம். உயர்ந்த கண்ணாடி, ஒஸ்தியான கண்ணாடி, பார்த்து பார்த்து வாங்கினேன் ஆனா உடஞ்சு போயிடுச்சே அப்படின்னா அப்ப அதுல மனசு வேதனைப்படும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் உயர்ந்த வஸ்துவா இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்து, என்னை பத்தி தெரிஞ்சுக்கோடாப்பா, என்னை பத்தி ஆச்சாரியர்களை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நல்ல ஆச்சாரிய பரம்பரையை கொடுத்துருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு உனக்கு சுவாமி தேசிகனை கொடுத்துருக்கேன், ராமானுஜரை கொடுத்துருக்கேன், ஆளவந்தாரை கொடுத்துருக்கேன், பற்பல ஆச்சாரியர்களை கொடுத்துருக்கேன், இப்படி தெரிஞ்சுக்கோன்னு நம்மளுக்கு பெருமாள் அணகற்ற, நம்ம எந்தெந்த பக்கம் எல்லாம் பாயறோமோ அந்தந்த பக்கம் எல்லாம் பெருமாள் உட்கார்ந்து அணையை கட்டிண்டு நம்மளை தடுத்து தடுத்து இப்படி காண்பித்து கொடுக்கக்கூடிய பெருமாள். அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா வீண். அதனாலதான் வேதம் என்ன சொல்லித்துனா, அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுருதி அப்படின்னு வேதம் சொல்லித்து. யார் எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் இருக்கிறான்ற மாதிரி உபனிஷத், தைத்திரிய உபனிஷத் சொல்லித்து. அதனால நம்மளெல்லாம் ஒரு பொருளை ஆக்கினது அப்படின்னா, நம்மளெல்லாம் எம்பெருமான் திருவடியில சேர்க்கக்கூடிய பற்பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அது ஆளவந்தார் இனி வரைக்கும் நமக்கு செஞ்சுட்டு இருக்கார். இனி வரைக்கும் நமக்கு பல கேள்விகள் எழலாம், அதெல்லாம் ஸ்தோத்திர ரத்னத்துல பதில் கிடைக்கும். ஆளவந்தாரனுடைய சதுஸ்லோகியில போனா தாயாரை பத்தின பதில் எல்லாம் கிடைக்க போறது. பின்பு ஆகம பிராமாண்யம் போனா ஆகமத்தை பத்தின பதில் கிடைக்க போறது. கீதார்த்த சங்கிரகம் போனா கீதையை பத்தின பதில் கிடைக்க போறது. அப்ப நமக்கு பற்பல பதில்களை இன்னி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்து நம்மளெல்லாம் ஒரு பொருளாக்கி வச்சிருக்காரு. கீதையில என்ன இருக்கு என்ன இருக்குன்னு எங்கேயும் அலைய வேண்டாம். ஒன்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச தமிழ் மறையில இருக்கக்கூடிய கீதார்த்த சங்கிரக பாட்டு, அது தமிழ்ல இருக்கு. அதே நேரத்துல ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம், இத ஒரு ஆச்சாரிய முக்கேன கேட்டோம்னா நமக்கு கீதையில இருக்கிற எந்த சந்தேகத்தையும், யார் தவறாக கீதையை சொன்னாலும், ஸ்ரீமன் நாராயணன் அல்லது யாரோ ஒருத்தர் பரமாத்மான்னு சொன்னா கூட அதெல்லாம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம்னு அந்த கீதையை வச்சே நம்மளால வாதாட முடியும். அந்த அளவு கீதை ஸ்ரீமன் நாராயணனையே பரதத்துவமாக சொல்கிறதுன்னு ஸ்தாபிச்சவர் இந்த ஆளவந்தார். அதனால நம்மளை பொருளாக்கிய பொருளாக்குறதுன்னா, நம்மளை வந்து சரியான பாதையில நடத்தி நம்மளை இந்த சம்சார மண்டலத்துல நாம எதுக்கு வந்தோமோ, நம்ம டாஸ்க் என்ன சுவாமி? மோட்சம் அடையிறது டாஸ்க். அந்த மோட்சத்துக்காக நம்மளுக்கு அனவரத்தமும் பாடுபடுறதுக்காக கிரந்தங்களை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதை சேவிக்கிறதுக்காக ஒரு உபகாரம் பண்ண ஆளவந்தார ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதா அமைந்திருக்கு. எத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அதாவது இப்படி என்னை ஒரு பொருளாக்கி இந்த சம்பிரதாயத்துல என்னையும் ஒரு இன்ற என்னை பொருளாக்கின்ற அந்த ரீதியில வைத்த இந்த ஆளவந்தாருக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த தனியன், இரண்டாவது தனியன் முடிவடையிறது. மூணாவது தனியன் மிகவும் அழகான தனியன். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. பற்பல அரிய விஷயங்கள் கொண்ட மூணாவது தனியனை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.